ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯ ಕವಿತಾರ್ಕಿಕ ಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯ ವರ್ಗ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾ ಹೃದಿ. ನಮಸ್ಸರ್ವೇಭ್ಯ, ಎಲ್ಲರಿಗೂ ನಮಸ್ಕಾರ. ಶ್ರೀ ದೇವನಾಯಕ ಪಂಚಾಶತ್. ಮಾತಸ್ತ್ವಮಂಬುರುಹವಾಸಿನಿ ಕಿಂಚಿದೇತತ್ ವಿಜ್ಞಾಪ್ಯಥೇ ಮಯಿ ಕುರುಷ್ವ ತಥಾ ಪ್ರಸಾದಂ ಆಕರ್ಣಯಿಷ್ಯತಿ ಯಥಾ ವಿಬುಧೇಶ್ವರಸ್ತೆ ಪ್ರೇಯಾನಸೌ ಪೃತುಕ ಜಲ್ಪಿತವನ್ಮದುಕ್ತಿಂ. ಶ್ರೀ ದೇವನಾಯಕ ಪಂಚಾಶತ್ ನಾಂಗಾವದ ಪದ್ಯಂ. பெரிய பிராட்டிக்கு ஒரு பிரார்த்தனையை தெரிவிக்கிறார். நான்காவது பத்தியத்துல முதல் பத்தியத்துல அந்த தெய்வ நாயகனை தேவாதிராஜனை வணங்கிட்டு, இரண்டாவது பத்தியத்துல அவன் முதல் தொடங்கக்கூடிய அந்த குரு பரம்பரையை வந்தனம் பண்ணிட்டு, மூன்றாவது பத்தியத்துல பிராச்சீன மகாகவிகள் வால்மீகி பிரபுதய அவளுக்கும் தன்னுடைய வணக்கம், தன்னுடைய ஒரு நமஸ்காரம் அல்லது ஒரு வந்தனத்தை தெரிவிச்சுட்டு, எதுக்குன்னு கேட்டா தான் எடுத்துக்கொண்ட காரியமானது சித்தி அடையணும்ன்ற ரீதியில தன்னுடைய வந்தனத்தை தெரிவிச்சார். இப்ப நான்காவது பத்தியத்துல நம்ம ஒரு கற்பனை பண்ணிக்கலாம். பிராட்டியும் தேசிகம் ஸ்துதி பண்ணிச்சு, பெருமாளோட நின்று இருக்கா, தன்னையும் ஸ்துதி பண்ணுவார்னு பாத்துட்டு இருக்கலாம். முதல் பத்தியமாச்சு, ரெண்டாவது பத்தியமாச்சு, மூணாவது பத்தியமாச்சான், என்னடா அது நமக்கு ஒரு ஸ்துதி கிடைக்க போறதோ இல்லையோ அப்படின்னு பாத்துட்டு இருக்க மாதிரி நினைச்சுக்கலாம். இங்கிலீஷ்ல சொல்லுவா ஒரு பெருமூச்சு, ஹீவ்ட் எஸ்ஐ அப்படின்னு சொல்லுவா, எஸ்ஐ ஜிஹெச். அது சுவாமி உடனே தெரிஞ்சுட்டார், மாதஹா அப்படின்னு உடனே ஆரம்பிக்கிறாராம். மாதஹான்றது மாத்ரு சப்தத்தினுடைய சம்போதன பிரதமா. நிறைய இடத்துல பாத்திருக்கோம் மாத சமுத்திதவதின்னு, நிறைய இடத்துல பாத்திருக்கோம் சுப்பிரபாதத்திலையும் வர்றது மாத சமஸ்த ஜெகதாம்னு. மாதஹ தாயே, தாயேன்ற பதம் போட்டுட்டார். இப்ப பிராட்டிக்கு ஒரு கால் ஒரு கோபமோ அல்லது வேடிக்கையா வந்தா கூட முதல்ல தாயேன்ற பதத்தை போட்டவுடனே அவ அஜ்ஞாத நிகிரக தான் இருந்தாலும், அப்படி இருந்தாலும் முதல்லயே மாதஹன்ற பதம் போட்டுட்டாருன்னு வச்சுக்கலாம். எப்படிப்பட்டவள்? அம்புருக வாசினி, இதுவும் சம்போதன பதம். வாசினா வசிப்பவள், அம்புருகன்னு சொன்னா தாமரை, அம்புனா ஜலம், ருகனா வளர்வது, சேற்றில் வளர்வது அல்லது நீரில் வளர்வது, அது அம்புருகன்றது தாமரைக்கே போய் சேரும். அல்லிக்கும் உண்டு, இருந்தாலும் பிரபலமா அது தாமரைக்கு. அம்புருக வாசினி, தாமரையில் வீற்றிருப்பவளே, இதுவும் சம்போதன பதம். அம்புருக வாசினி ஹ்ரஸ்வமா போயிடுத்து, வாசினின்னு சொன்னா அது பிரதமா விபக்தி, வாசினி அது சம்போதனம். தாமரையில் வீற்றிருப்பவளே தாயே, குருஷ்வ, குருஷ்வ தான் கிரியாபதம். குருஷ்வன்னு சொன்னா செய், செய்திடுன்னு அர்த்தம். மத்தியம புருஷ ஏகவச்சனம் லோட்லக்காரம். இது ஆத்மனே பத பிரயோகத்துல குருதே அப்படின்னு ஆரம்பிக்கும். கிரு தாத்துக்கு ரெண்டு பக்கமும் உண்டு. பரஸ்மை பதமா இருந்தா கரோத்தின்னு ஆரம்பிச்சு போகும், ஆத்மனை பதமா இருந்தா குருத்தேன்னு போகும். அதுல குருஷ்வ, குருஷ்வன்னு சொன்னாலும் செய்திடு. எதைன்னு கேட்டா பிரசாதம், பிரசாதம்னா உன்னுடைய அருள், திருவருள் இருக்கே அந்த திருவருளை செய்திடு. எங்கன்னு கேட்டா மயி, மயினா என்னிடத்தில், என்னிடத்தில் நான் உனது கணவனை துதி செய்ய ஆரம்பித்துள்ளேன். அப்படிப்பட்ட என்னிடத்தில் துவம், துவம் மயி பிரசாதம் குருஷ்வ. அம்புருக வாசினி மாதஹ துவம் மயி பிரசாதம் குருஷ்வ, இதுதான் ஆபரேட்டிவ் பார்ட். தாமரையில் அமர்ந்திருக்கும் தாயே, நீ என்னிடத்தில் உன்னுடைய பிரசாதத்தை செய்ப்பாயாக. இப்ப எதற்குன்னு கேட்டா அதுக்கு சொல்ல போறார், ஏதத்து கிஞ்சித்து விஜ்ஞாபியதே, எதுக்கு இந்த பிரசாதம் அப்படின்னு கேட்டா, ஏதத்து, ஏதத்து கிஞ்சித்து அப்படின்னா இந்த கிஞ்சித் ஏதத்து ஏதோ ஒன்று இப்ப சொல்ல போறேன். விஜ்ஞாபியதேன்றது இது கர்மணி பிரயோகம், என்னால் விண்ணப்பம் செய்யப்படுகிறது, ஒரு சின்ன விஷயம் என்னால் விஜ்ஞாபனம் செய்யப்படுகிறது. விஜ்ஞாபியதே, விஜ்ஞாபயாமின்னு சொன்னா தெரிவிக்கிறேன், விஜ்ஞாபியதேனா என்னால் தெரிவிக்கப்படுகிறது. என்னன்னு கேட்டா தே பிரேயான் அசௌ விபுத ஈஸ்வரஹ விபுதேஸ்வரஹ, தேன தவதே உன்னுடைய பிரேயான், பிரேயான்னு சொன்னா பிரியமாக இருப்பவன், அன்புக்குரியவன். இந்த பிரேயஸ் சப்தம் அது, அது பிரேயான்னு போகும், கோதாஸ்துதியில தொத் பிரேயச ஸ்ரவணயோர் அமிர்தாயமானாம்னு மூன்றாவது பத்தியத்துல தொத் பிரேயசகன்னு போட்டார். பிரேயசகனா உனக்கு பிரியமானவனுடைய, உன் கணவனுடைய அர்த்தம் அங்க. அந்த பிரேயசக இருக்கணும், அது ஷஷ்டி விபக்தி ஏக வசனம். இங்க வந்து பிரேயான் அப்படின்னு சொன்னா உன்னுடைய உனக்கு அன்புக்குரியவனா இருக்கக்கூடிய, உன்னுடைய அன்புக்குரியவனா இருக்கக்கூடிய யாரு? அசௌ. அசௌனா இந்த சுவாமி இத திருவேந்திபுரத்திலேயே அங்கேயே பெருமாளோட திருவடியில இருந்துட்டே சாதிச்சார்ன்ற கூட சொல்லலாம். ஏன்னா அசௌன்னு போட்டிருக்கார். இந்த விபுதேஸ்வரக, விபுத ஈஸ்வரகன்னு சொன்னா தேவநாயக, அதே அர்த்தம் தான். விபுதகன்னு தேவர்களுக்கு பெயர், அவர்களுடைய ஈஸ்வரன். இவன் மதுக்திம், மதுக்திம் சொன்னா மது உக்திம், என்னுடையன்ற அர்த்தத்துல மத்துன்றது உபயோகமாகும், அது சமஸ்த பதமா இருக்குச்சு. மத்வாக்கியம் சம்பலித்தம், அப்ப மதுக்திம் அப்படின்னா என்னுடைய இந்த சொல். உக்தின்னு சொன்னா நம உக்தின் விதேயமன் வரும். உக்தின்னு சொன்னா அந்த சொல், அந்த சொல்லை உக்திஹி ஸ்ரீலிங்கம் உக்திம். பிருத்துக ஜல்பித்தவத்து, எப்படி இருக்குது என்னுடைய உக்தி? பிருத்துக ஜல்பித்தவத், பிருத்துக்கன்னு சொன்னா குழந்தை, ஜல்பித்தம்னு சொன்னா அந்த குழந்தையினுடைய ஒரு மழலை சொல். வத்து வத்துனா போல, இந்த இடத்துல ஒரு குழந்தையினுடைய அம்மான்னு போட்டுட்டார். குழந்தையினுடைய மழலை சொல் போல இருக்கக்கூடிய மதுக்திம் என்னுடைய சொல்லை, யதா தே பிரேயான் ஆகர்ண இஷ்யதி. ஆகர்ண இஷ்யதின்றது ஃபியூச்சர் டென்ஸ். ஆகர்ணயத்தின்னு சொன்னா கேட்பான், ஆகர்ண இஷ்யத்தின்னு சொன்னா கேட்பானோ. ஏன்னா சுத்தி இப்பதான் பண்ண ஆரம்பிச்சிருக்கார், பகவான் அதை பூர்த்தியா கேட்கணும். ஏன்னா சில சமயம் பெரியவாலாம் ஆரம்பிச்சுடனே சரி போறேன்னு சொன்னாலும் சொல்லலாம். அதனால யதா ஆகர்ண இஷ்யத்தின்னு சொன்னா பூர்த்தியா எப்படி சேவிப்பானோ, செவிசாயத்துக்கு கேட்பானோ, ததாத்வம் மயி, அப்படி எனக்கு என்னிடத்தில் நீ அருள் புரிய வேண்டும் அப்படின்னு சாதிக்கிறார். இதே மாதிரி அர்த்தத்துல பூஸ்துதியில சொல்லிச்சு, முக்தாஷர் முக்தாட்சரைர் அகில தாரிணி மோதமானா, முக்த அக்ஷரைகின் போட்டனர். அதே மழலை மொழிகளாலே மகிழ்ச்சி கொண்டு நீ என்னிடத்தில் உன்னுடைய அந்த தாய் தாயாக இருக்கக்கூடிய அந்த எண்ணத்தை, அல்லது ஸ்தனந்தையனாக நான் அடைய நிற்கிறேன் எண்ணத்தை நீ வைத்துக் கொள்ள வேண்டும் அங்க சாதிச்சார் பூஸ்துதியில. அதே மாதிரி இங்க சொல்றார், இந்த குழந்தையோட மழலை சொல்ல அவன் பூர்த்தியா கேட்கிற மாதிரி எனக்கு நீ பூர்த்தியா அருள் பண்ணணும். என்ன கொஞ்சோண்டு அருள் பண்ணா கொஞ்சோண்டு கேட்கலாம், அதனால பூர்த்தியா யாவது சக ஆகர்ண இஷதி தாவது, அல்லது யாவது அகம் ஸ்துவே தாவது சக ஆகர்ண இஷதி அப்படின்னு வச்சுக்கலாம். எவ்வளவு நான் சுத்தி பண்ண போறனோ அவ்வளவையும் அவன் கேட்கணும்னு. ஒரு அன்னைத்த பார்த்தோம்னா அம்புருக வாசினி மாதக, அல்லது மாதக அம்புருக வாசினி. ஏதத் கிஞ்சித் விஜ்ஞாபியதே மயான் அத்தியாரம் பண்ணிக்கணும். தே பிரேயான் அசௌ விபுத ஈஸ்வர மதுக்திம் பிருத்துக ஜல்பித்தவத் யதா ஆகர்ண இஷ்யதி ததா துவம் மயி பிரசாதம் குருஷ்வ. அன்னையே தாயே, அம்புருக வாசினி தாமரையில் வீற்றிருப்பவளே, தாமரை மலரில் அமர்ந்துள்ள என்னுடைய தாயே, ஏதத் கிஞ்சித் விஜ்ஞாபியதே, இந்த சின்ன விஷயம் ஒன்று உன்னிடத்தில் விஜ்ஞாபனம் செய்யப்படுகின்றது. என்னன்னு கேட்டா தே தேன தவதே, உன்னுடைய ஷஷ்டி பக்தி ஏக வச்சனம். பிரேயான், பிரேயான் சொன்னா உன் அன்புக்குரியவன் யாரு கேட்டா இந்த தெய்வநாயகன், அசௌ விபுதேஸ்வரஹா, இந்த தெய்வநாயகன் இந்த தேவநாதன். மதுக்திம் பிருத்துக ஜல்பித்தவத்து, என்னுடைய சொல் இருக்கே என்னுடைய ஸ்துதி இருக்கே அது எப்படி இருக்குன்னு கேட்டா ஒரு குழந்தையினுடைய மகளை சொல் மாதிரி இருக்கு. வத்துன்னு சொன்னா அந்த போல, யதா ஆகர்ண இஷ்யதி, எவ்வாறு செவிசாயத்து கேட்பானோ. ஏன்னா அவன் கேட்கிற மாதிரி நான் ஸ்துதி பண்ணும் தாத்பரியமா இருது. நான் பண்றது அவன் கேட்கணும்னு சொல்றது ஒரு விதம், அவன் கேட்கிற மாதிரி நான் ஸ்துதி பண்ணும் கேட்கறது இன்னும் சால பொருத்தமா இருக்கு. யதா ஆகர்ண இஷ்யதி ததாத்வம் மயி, அப்படி எனக்கு நீ அந்த கடாட்சத்தை அருள வேண்டும் அப்படின்னு சாதிக்கிறார், கேட்கிறார். பிரசாதம் குருஷ்வ, மயி பிரசாதம் குருஷ்வ, அவனை சுதிப்பதற்கு நீ எனக்கு அருள் புரிய வேண்டும். எப்படி அவன் கேட்டு ரசிப்பானோ அப்படிப்பட்ட சொற்கள் என்னுடைய வாக்கில் வர வேண்டும், அல்லது என்னுடைய முகத்திலிருந்து மலர வேண்டும்னு பிராட்டியை பார்த்து ஒரு விஜ்ஞாபனம் பண்றார். அதே மாதிரி எங்க கோதா பிராட்டியும் கேட்கிறார் அதே வாக்க. வாசம் பிரசன்ன மதுராம் மம சம்விதேகின்னு கேட்டார். அதே மாதிரி இங்க பெருமாள் சுத்திக்கத்துக்கு தாயார்கிட்ட விஜயாபனம் பண்றார் இந்த நான்காவது பத்தியத்துல தேவநாயக பஞ்சாசத்துல. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ.